ಶ್ರೀಗಣನಾದ ಉಂದರಿಸನ ಮೀತ ಶ್ರೀಗಣನಾದ ಉಂದರಿಸನ ಮೀತ ಇರುವಿಳಿಗಳ್ ನೀರ್ ಸೊರಿಯ தரங்கம் முழங்கும் சித்தத்தில் சதங்கை கொலுங்கும் என்றென்றும் வரங்கள் வழங்கும் வாக்கட்டில் கரங்கள் வணங்கும் பக்தர்க்கு குடும்பம் விளங்கும் தும்பிக்கை வரங்கள் வழங்கும் வா நாயகனே கணபதியே தூயவனே அருணிதியே நாயகனே கணபதியே தூயவனே அருணிதியே இரவும் பகலும் உனது நினைவு கிழிகள் முழுதும் உனது கனவு ஸ்ரீகண்ணன் நாதா உன் தரிசனமே தா